சொல்லக்கூடியது அம்மாவியாரம் பதவியும் பெற்ற பற்றி சொல்லக்கூடியது ஆத்மயானாதிகாரம் என்றதான் இலக்கணம். ஆத்மயானாதி லக்ஷாதிஜி கிருஷ்ணம் என்பது சொல்லலாம். இந்த விஜயின் போதத்தில் முதல்ல இருக்கக்கூடிய பண்டிகை நாம் சொல்லணும்னா ஆதீன அதிகாரம் முதல் அதிகாரம். அப்போ அந்த நியமத்திற்கு சொன்னதுனால இந்த இடத்துல நியம் இந்த உத்திய உபாதனத்தை பண்ணும்போது அதற்கு வந்து எப்படி யாவதா இடம் பண்ணணுமா இல்ல உடனே அந்தங்கே சந்தேகம் செஞ்சு கொடுத்துடணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது சொல்ற அந்த நிர்ணயம் செய்ய முடியாத அதனால இந்த சூத்திரம் ஆப்ரயாணாவது சத்ராதிக்கு திட்டம் முக்கியதாக சூத்திரம் விவரிக்கிறது. இந்த பக்கத்துல அவசியம் இல்லையா என்ற சந்தேகம் வரும்போது அதுக்காக சொல்லிட்டார். அந்த உபாதனத்தை ஜனந்தோறும் பண்ணலாமா பண்ணலாமா ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் ஏன் ரொம்ப ஜோரம் ஜாஸ்தி ரெண்டு மூணு தடவை நெட்ஸ் பார்த்து எப்படி பெஸ்டா இருக்கு படி எட்டாச்சி Yeah. Thank you.